ಪಿತ್ರೇ ಬ್ರಹ್ಮೋಪದೇಷ್ಟ್ರೇ ಮೇ ಗುರವೇ ದೈವತಾಯ ಚ ಪ್ರಾಪ್ಯಾಯ ಪ್ರಾಪಕಾಯಾಸ್ತು ನಮಃ ಶ್ರೀನಿಧಿ ಸೂನವೇ ಕರುಣಾಕರ ಸೂರೀಂದ್ರ ಗುರುವರ್ಯ ಪದಾಂಬುಜಾಂ ನವನೀತ ನಟೋತ್ತಂಸಾಂ ಗುರುಪಂಕ್ತಿ ಶ್ರಿಯನ್ನುಮಃ. பரம காருணிகனான எம்பெருமான் இந்த மண்ணுலகத்தில் பல பல அவதாரங்கள் செய்கிறான். ஏனெனில் எப்படியாவது இந்த மண்ணுலகில் வாழும் கஷ்டப்படும் ஜீவர்கள் எல்லாரும் உஜ்ஜீவிக்க வேண்டும், தன்னை வந்து வைகுண்டலோகத்தில் அடைய வேண்டும் என்ற கருணைதான் அதற்கு காரணமாகும். அவன் எடுத்த அவதாரங்கள் மட்டும் இல்லாமல் நித்தியசூரிகள் பலரை இந்த கலியுகத்தில் ஆழ்வார்களாக அவதாரம் செய்ய வைத்தான். அப்போதும் அவனுக்கு திருப்தி அறவில்லையாம். அதற்காக என்ன செய்தான் எனில், பல நித்தியசூரிகளை ஆச்சாரியர்களாக இந்த மண்ணுலகில் அவதாரம் செய்ய வைக்கின்றான். எம்பெருமான் தயாசதகத்தில் சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தை அழகாக கூறுகிறார். தொதுதய தூலிகாபிரமுனாவிஷசைலஜுஷா ஸ்திரசரஷில்பினைவ பரிகல்பித சித்ரதியஹ யதிபதியா முனப்ரபுதய ப்ரதயந்தி தயே ஜகதி ஹிதம் நனஸ்த்வை பரன்யசனாததிகம் என்று. அதாவது எம்பெருமான் ஒரு மிகப்பெரிய ஓவியன் போலாம். எப்படி ஒரு ஓவியன் ஒரு தேவாலயத்தில் ஒரு பிராகாரத்தில் பல பல விதவிதமான ஓவியங்களை தீட்டுவாரோ, அதேபோல் இந்த மண்ணுலகில் ஆளவந்தார் ராமானுஜர் போன்ற மகனீயர்களை ஆச்சாரியர்களாக படைத்து நாமெல்லாம் சத்கதியை அடைவதற்காக கஷ்டப்படுகிறானாம் எம்பெருமான். அதை மிகவும் அழகாக இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் கூறுகிறார். எம்பெருமான் ஒரு ஓவியனாம். அவன் தயை என்ற தூரிகை, அந்த வர்ணம் பூசும் ஒரு குச்சியை பயன்படுத்தி ஆளவந்தார் சுவாமி பாஷ்யக்காரர் போன்ற பல மகனீயர்களை இந்த மண்ணுலகில் வரச் செய்கிறான் என்று இதற்கு பொருள். இப்பேற்பட்ட ஒரு மகனியர்தான் வாத்ஸ்ய வரத குரு என்னும் நடாதூர் அம்மாள். ஸ்ரீ பாஷ்யக்காரர் தம்மோட அவதாரத்தை பூர்த்தி செய்யும் கட்டத்தில் தனக்கு பிறகு இந்த சம்பிரதாயம் வளர 74 சிம்ஹாசனாதிபதிகளை நியமித்தார். அதில் முக்கியமாக 4 ஆச்சாரியர்கள் ஸ்ரீபாஷ்ய பகவத் விஷயாதிகளை பரப்ப வேண்டும் என்று நியமித்தார். அவர்கள் திருக்குறுகை பிரான் பிள்ளான், கிடாம்பி ஆச்சான், முதலியாண்டான் மற்றும் நடாதூர் ஆழ்வான். நடாதூர் ஆழ்வான் என்பவர் பாஷ்யக்காரரின் இளைய தங்கை மகன், பாஷ்யக்காரரின் இளைய மருமான், பாஷ்யக்காரரின் மற்றொரு மருமான் முதலியாண்டான் என்னும் ஆச்சாரி. நடாதூர் ஆழ்வான் அவர்களுக்கு பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனத்தை அளித்தார். ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் என்ற கைங்கரியத்தை அவர் செய்ய வேண்டும் என்று நியமித்தார். பாஷ்யக்காரர் திருநாட்டுக்கு ஏழிய பிற்பாடு அவருடன் அத்தனை காலம் திருவரங்கத்தில் இருந்த நடாதூர் ஆழ்வான் திரும்ப காஞ்சிபுரத்துக்கு ஏறினார். அங்கே பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பாஷ்யக்காரரின் அற்புதமான திருமேனியை பிரதிஷ்டை செய்தார். அங்கேயே அவர் ஸ்ரீ பாஷ்யக காலக்ஷேப கைங்கரிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். அவருக்கு பின் அவரின் குமாரரான தேவராஜ மகாதேசிகனும் இந்த கைங்கரியத்தில் அனவரதம் ஈடுபட்டிருந்தார். ஸ்ரீ தேவராஜ மகாதேசிகனின் தேவிகள் லக்ஷ்மி தேவி, என்ற திருநாமம் உடையவர். லட்சுமி தேவி, தேவராஜ மகாதேசிகன் இவர்களுக்கும் பல காலங்களாக சந்ததிகள் இல்லை. தேவராஜ மகாதேசிகன் இதை பற்றி சற்று வருத்தப்பட்டாலும், நம் வரதன் எல்லா நம் பேருளாளன் எல்லாத்தையும் பார்த்து கொள்வான் என்று மனதை தேத்திக் கொண்டு இதை பற்றி கவலைப்படாமல் இருந்தாராம். அப்போது ஒரு நாள் லட்சுமி தேவிக்கு ஒரு இரவு ஒரு கனா வந்ததாம். அதில் ஒரு திவ்யமான புருஷர் ஒரு அற்புதமான ஒரு ரத்னத்தை லட்சுமி தேவியிடம் கொடுப்பதாகவும், அதை அவர் விழுங்கி விடுவதாகவும் அவர் கனவு கண்டார். அந்த கனவை அடுத்த நாள் கார்த்தாலை ஸ்ரீ தேவராஜ மகாதேசன் இடம் சொன்னபோது, இது நிச்சயமாக ஒரு நல்ல சகுனம் என்று அவர் லட்சுமி தேவிக்கு சொன்னார். அதேபோல் சில நாட்களிலே அவர் கருவுற்றார். உரிய காலத்தில் ஒரு சித்திரை மாதம் சித்திரை திருநக்ஷத்திரத்தில் திங்கட்கிழமை பௌர்ணமி நன்னாளில் பார்த்திவ வருஷத்தில் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவர்தான் வாத்ஸ்ய வரதேசிகன். அவரே பிற்பாடு நடாதூர் அம்மாள் என்று புகழப்பட்டார். இந்த நடாதூர் அம்மாள் என்ற ஆச்சாரியனை பற்றி அவர் வம்சத்தில் வந்த கடிகாசதம் சுந்தராரிய மகாதேசிகன் என்னும் மகான் ஒரு மங்கள ஸ்தோத்திரத்தை இயற்றியுள்ளார். ஸ்ரீ நடாதூர் அம்மாளின் வைபவத்தை இந்த ஸ்ரீ அம்மாள் மங்கள ஸ்தோத்திரங்கள் மூலமாக இன்று நாம் அனுபவிப்போம். இந்த மங்கள ஸ்தோத்திரத்தின் தனியனாவது ஸ்ரீமதோ வரதாத்யஸ்ய மங்களாசாசனேனய அஸ்மானுஜீவயா மாச சுந்தராரியம் தமாஸ்ரயே. இதில் முதல் இரண்டு ஸ்லோகங்கள் ஸ்ரீ விஷ்ணு சித்த கிருபையா லப்த பாஷ்யார்த்த சம்பதே தேவராஜாரிய புத்திராய வரதாரியாய மங்களம் ஸ்ரீமத்யாம் சைத்ரசித்ராயாம் பிரதத்வஸ்ய நிர்ணயம் கர்த்துமாவிர்பூத்யோஸ்மை வரதாரியாய மங்களம். இந்த இரண்டு ஸ்லோகத்தில் ஸ்ரீ வரதாச்சாரியன் என்கிற ஸ்ரீ நடாதூர் அம்மாளின் அவதாரம் மற்றும் பாலகாலத்தை வர்ணிக்கிறார். நாம் பார்த்தது போலவே சித்திரை நாள் காஞ்சி நகரில் அவதரித்தார் ஸ்ரீ வரதகுரு. அவர் சுபத்ரர் என்ற நித்தியசூரியின் அம்சம் என்று கூறுவர். உரிய காலத்தில் ஸ்ரீ தேவராஜ மகாதேசிகனும் ஸ்ரீ வரதகுருக்கு உபநயனும் பஞ்சசம்ஸ்காரம் ஆதிகளை செய்துவிட்டார். பிறகு ஒரு நன்னாளிலே ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தை தொடங்கினார். ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தை தொடங்கிய உடனேவே முதல் மங்கள ஸ்லோகத்தில் ஒரு சந்தேகம் கேட்டார் வரதகுரு. இந்த மங்கள ஸ்லோகத்தை அகில என்ற பதம் பயன்படுத்தி ஆரம்பித்து வைத்திருக்கிறார் ஸ்ரீபாஷ்யக்காரர். ஏன் அகில என்று பதம் போட வேண்டும்? சகல, நிகில ஆகிய பதங்களும் இதே போல் அர்த்தம் தரவல்ல பதங்களை ஆயிற்றே, அதில் ஒன்றை ஏன் உபயோகிக்கவில்லை பாஷ்யக்காரர் என்று ஒரு கேள்வி கேட்டார். இப்படி முதல் ஸ்லோகத்தின் முதல் பதத்திலே இப்படி ஒரு கேள்வியை எழுப்பினவுடன் ஸ்ரீ தேவராஜ மகாதேசிகனுக்கு இப்பேற்பட்ட ஒரு அவாவுடன் இருக்கும் இந்த மாணவத்தனுக்கு நம் இந்த வயதான காலத்தில் நன்றாக அவாவெல்லாம் தீரும்படி கசடர கற்றுக் கொடுக்க முடியுமா என்று தோணிற்று. அதனால் இவரை திருவள்ளரை சென்று அங்கே விஷ்ணு சித்த பட்டர் என்னும் எங்களாழ்வான் என்றும் பரமாச்சாரியரின் திருவடிவாரத்தில் காலக்ஷேபம் செய்ய வைக்க வேண்டும் என்று நிர்ணயித்தார். அதன்படியே தேவராஜ மகாரிஷிகனும் வரதகுருவை திருவள்ளரை சென்று எங்களாழ்வானை ஆசிரிப்பா என்று கட்டளையிட்டார். தந்தை சொல்லின்படி வரதகுருவும் திருவள்ளுவரை சென்று எங்களாழ்வானை ஆசிரித்தார். எங்களாழ்வான் பல பரீட்சைகள் செய்த பின் மிகவும் அன்புடன் வரதகுருவை தன் சிஷ்யராக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட மட்டுமன்றி அவரிடத்தில் ஒரு நிபந்தனை வைத்தார். தனக்கு புத்திரன் இல்லாத காரணத்தால் தமது சடவ கைங்கரியங்கள் எல்லாமே வரதகுருவே செய்ய வேண்டும் என்று நியமித்தார். வரதகுருவும் தேவராஜ மகாரிஷிகனின் ஒப்புதலின் பேரில் இதை ஏற்றுக்கொண்டு பல காலங்கள் திருவள்ளரையில் மற்றும் எங்கெங்கெல்லாம் எங்களாழ்வான் சஞ்சரித்தாரோ அவர் கூடவே ஒரு நிழலாக சென்று ஸ்ரீபாஷ்யம் கீதாபாஷ்யம் மற்றும் பகவத்விஷயத்தை நன்றாக கற்றுக்கொண்டார். எப்படி மதுரகவிகள் அனவரதம் நம்மாழ்வாருக்கு கைங்கரியம் செய்து கொண்டு அவரிடத்து எல்லா ஞானத்தையும் பெற்றாரோ, அதேபோல் ஸ்ரீ வரதகுருவும் எங்களாழ்வான் இடத்தில் அனவரதம் நித்திய கைங்கரியம் செய்து கொண்டு அவரிடம் இருந்து எல்லா ஞானத்தையும் பெற்றார். எங்களாழ்வான் விரும்பினது போலவே அவரது சரம கைங்கரிகளும் நன்றாக செய்த பின் திரும்பி காஞ்சி நகருக்கு எழுந்திருந்தார். மேலே அடுத்த இரண்டு ஸ்லோகத்தை பார்ப்போம். எஸ் சுதர்ஷன பட்டாரியை பாஷ்ய வியாக்கியாமச்சீகரத் ஸ்ருத பிரகாஷிகாம் தஸ்மை வரதாரியாய மங்களம் வியாக்கரோமஹமேவாஸ்பத் பாஷ்யமுக்திவேதிபிஹி சுரமித்யுஹனீயாய வரதாரியாய மங்களம். ஸ்ரீ வரதகுரு காஞ்சி திரும்பிய பின் ஸ்ரீ தேவராஜ மகாரிஷிகன் போலவே அங்கே பல மகனியர்களுக்கு ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களை காலக்ஷேபமாக சாதித்து வந்தார். ஸ்ரீ வரதகுருவின் சிஷ்யர்களின் முக்கியமானவர் ஸ்ரீ சுதர்ஷன சூரி மற்றும் ஸ்ரீ அப்புள்ளார் ஆகியோர். ஸ்ரீ வரதகுரு ஒவ்வொரு நாளும் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தில் சாதித்த விஷயங்களை அவரது சிஷ்யரான ஸ்ரீ சுதர்ஷன சூரி அன்று இரவே ஓலையிட்டு வந்து கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் இந்த ஓலைகளெல்லாம் ஸ்ரீ நடாலூர் அம்மாளே கட்டாட்சித்த பின்பு மிக விரிவான இந்த வியாக்கியான நூல் மற்ற எல்லாருக்கும் பயன்பட வேண்டும், இது ஒரு கிரந்தமாகவே வெளியிட வேண்டும் என்று திருவுள்ளப்பட்டு இதை ஸ்ருத பிரகாஷிகா என்று பெயரால் வெளியிட வேண்டும் என்று ஸ்ரீ சுதர்ஷன சூரிக்கு ஆணையிட்டார். அதேபோல் சுதர்ஷன சூரியும் இந்த ஸ்ருத பிரகாஷிகா என்னும் ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானத்தை வெளியிட்டார். ஒரு காலத்தில் ஸ்ரீ பாஷ்யக்காரரே தாம் அருளிய ஸ்ரீபாஷ்யத்தை விளக்க திரும்பி வருவேன் என்று சாதித்தார் என்று சில குரு பரம்பரையில் கூறப்படுகின்றன. அப்பேற்பட்ட பாஷ்யக்காரின் மறுவடிவமாக ஸ்ரீ அம்மாளே வந்தார் என்று ஊகிக்கும்படியாக இந்த நிகழ்ச்சிகள் இருந்தன என்று இந்த இரண்டு ஸ்லோகத்தில் அருளி செய்கிறார். அடுத்த இரண்டு ஸ்லோகத்தில் ஸ்ரீ வரதகுரு சாதித்த பல கிரந்தங்களில் முக்கியமான சில கிரந்தங்களை எடுத்து காட்டுகிறார். ஸ்ரீ வரதகுரு அருளி செய்த முக்கியமான கிரந்தங்கள் தபன்ன பாரிஜாதம், தத்துவசாரம், பிரமேயமாலா, சாரார்த்த சுஷ்டயம் ஆகியவை. இதை பற்றி இரண்டு ஸ்லோகங்கள். பிரபன்ன பாரிஜாதாக்கியம் பிரபந்தம் பிரபந்தய சிஷ்ய ஜீவா தவே தஸ்மை வரதார்யாய மங்களம் சத்ருலக்ஷ்மினோ பாஷ்யாத் சாரமர்த்த சுஷ்டயம் எஸ்து சஞ்சகிரகே தஸ்மை வரதார்யாய மங்களம். அடுத்த இரண்டு ஸ்லோகத்தில் ஸ்ரீ வரதகுரு காஞ்சி வரதனுக்கு தேவப்பெருமாளுக்கு இயற்றிய கைங்கரியமும், எப்படி காஞ்சி தேவப்பெருமாள் ஸ்ரீ வரதகுருவை நடாதூர் அம்மாள் என்று அழைத்து பெருமிதப்பட்டான் என்பதையும் வர்ணிக்கிறார். சத்து அஸ்தி பூதரமாரூடம் தஸ்தம்பயுதம் புரஹ இனவான் மண்டபம் யோசோ வரதாரியாய மங்களம் க்ஷீரதானாதி சந்துஷ்டோ தேவோ ஹஸ்திகிரீஸ்வர மாதரித்யாஹயன் தஸ்மை வரதாரியாய மங்களம். காஞ்சி தேவப்பெருமாளுக்கு ஒரு நாலு கால் மண்டபம் எழுப்பினார் ஸ்ரீ வாத்ஸ்யவரத குரு. அதேபோல் காஞ்சி வரதனிடம் அச்சஞ்சலமான பக்தி கொண்டிருந்தார். ஒவ்வொரு இரவும் ஸ்ரீ காஞ்சி வரதனை சேவித்து விட்டே தன் திருமாளிகைக்கு எழுவார் வரதகுரு. இப்படி ஒரு நாள் பெருமாளை இரவு சேவிக்கும் பொழுது அங்கே பெருமாளுக்கு இரவு பாலம் செய்ய ஆக வந்து கொண்டிருந்தது. அந்த பாலோ மிகுந்த உஷ்ணமாக காணப்பட்டது. இப்பேற்பட்ட உஷ்ணமான பாலை பெருமாள் அம்சையிட்டால் அவர் நாக்கு சுட்டுவிடாதோ என்று பதறினார் வரதகுரு. உடனே அந்த பாலை ஒரு தாய் பிள்ளைக்கு ஊட்டுவது போல் மிகவும் அன்புடன் ஆற்றி சரியான சூடுகையில் அம்சை பண்ண வினவினார் வரதகுரு. இதை கண்டு நெகிழ்ந்து காஞ்சி வரதனே என் அம்மாவோ என்று அழைத்தார். அன்றிலிருந்து ஸ்ரீ வாத்ஸ்யவரதகுரு ஸ்ரீ நடாதூர் அம்மாள் என்றே அழைக்கப்பட்டார். மேலே அடுத்த இரண்டு ஸ்லோகங்களில் ஸ்ரீ அம்மாளின் பல பல வைபவங்களை மேலும் வர்ணிக்கிறார். தேவராஜாஜ்யா ஜித்வா லாடான் பதிசதாக்வயம் அகரோத் அக்ரஹாரம் யோ வரதார்யாய மங்களம் யஸ்த்வாமித்வ பிரசித்தைவ தேவோ ஹஸ்தி கிரீஸ்வரஹ ஸ்வாமி புத்தஹி நாமஸ்மை வரதார்யாய மங்களம். ஒரு சமயம் ஸ்ரீ அம்மாளும் அவர் கோஷ்டியும் யாத்திரையில் சென்று கொண்டிருக்கும் போது லாடம் என்னும் ஒரு குழுவின் தலைவன் ஒரு பெரிய மாந்திரீகன் அவர்களை துன்புறுத்த நேர்ந்தான். அவன் செய்த மந்திரத்தால் ஸ்ரீ அம்மாளின் கோஷ்டியினர்கள் மிகுந்த கஷ்டத்துக்கு உள்ளாகினர். இதை கண்டவுடன் ஸ்ரீ அம்மாள் சக்கரத்தாழ்வான் பற்றி தான் இயற்றிய கேதிபுங்கவஸ்தமம் என்னும் ஸ்தோத்திரத்தை அனுசந்தித்து இந்த துருமந்திரத்தின் விளைவாக கஷ்டப்பட்டிருந்தும் தம் சிஷ்யர்களின் கஷ்டத்தை நீக்கினார். இந்த லாடனின் என்ற குழுவின் தலைவரையும் திருத்தி பணிகொண்டார். அவனும் ஸ்ரீ அம்மாளை ஆசிரித்து பஞ்ச சம்ஸ்காரங்களை பெற்றுக்கொண்டான். அவனின் கோரிக்கையின் பேரில் லாடாகிரகாரம் என்று ஒரு புது அக்ரஹாரத்தையும் ஸ்தாபித்தார் ஸ்ரீ நடாதூர் அம்மாள். இன்று அந்த ஊர்தான் லாடவரம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கே ஸ்ரீ அம்மாளின் சந்ததியினர்கள் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை. அடுத்த ஸ்லோகம் மகிஷ்யாசதத்யன்னம் பதியஸ்மே பூக்ஷவே வெங்கடேஷோ ததாத் தஸ்மே வரதார்யாய மங்களம். ஒரு சமயம் ஸ்ரீ நடாதூர் அம்மாள் தம் சிஷ்யர்களுடன் கூடி திருமலை யாத்திரைக்கு சென்றார். அப்போது கிழித்திருப்பதி அடைந்தவுடன் ஒரு காலை பொழுதில் எல்லா அனுஷ்டானங்களையும் முடித்துக் கொண்டு மலையேற தொடங்கினார்கள். மலையேற ஏற மிகவும் களிப்புற்ற சிஷ்யர்கள் எல்லாம் பசியால் வாடி வணங்கினர். அத்தருணத்தில் என்ன செய்வது, எப்படியாவது மலை ஏறிவிட்டு அங்கே திருமலையப்பன் பிரசாதம் சுவீகரிக்கலாம் என்று நினைத்து கொண்டு இருந்து மெதுவாக ஏறி சென்ற போது திடீரென்று அங்கே ஒரு பிரம்மச்சாரி ஒரு பெரிய கங்காளத்தில் துத்யோனம் எடுத்துக்கொண்டு வந்து, திருமலை அனர்த்தாழ்வான் நீங்கள் வருவீர்கள் என்று அடியனுக்கு சொல்லி அனுப்பினார். அதனால் இன்று அதிகாலை திருவேங்கடமுடையான் அபிகமன பிரசாதத்தை எடுத்து வந்துள்ளேன், நீங்கள் எல்லாம் சுவீகரித்துக் கொள்ளுங்கள் என்று எல்லாருக்கும் துர்ஜோனத்தை அளித்து அவர்கள் சமத்தை போக்கினார். அந்த பிரம்மச்சாரி வேற யாரும் இல்லை, திரு ஏழுமலை அப்பனே. என் அடுத்த ஸ்லோகம். யஸ்யா தைமிதி பிரேம்னா பாலம் வேதாந்த தேசிகம் கடாக்ஷே நிக்ஷதே தஸ்மே வரதார்யாய மங்களம். இந்த ஸ்லோகத்தில் மிகவும் பிரபலமான ஒரு நிகழ்ச்சியை வர்ணிக்கிறார் சுவாமி. ஸ்ரீ நடாதூரம்மாள் தம் முதிர்ந்த வயதிலும் கச்சிவாய்த்தான் மண்டபத்தில் தமது சிஷ்யர்களுக்கு ஸ்ரீபாஷ்யாதி கால கிரந்தங்களை கலக்ஷேபம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவரோட பிரதான சிஷ்யரான ஸ்ரீ அப்புள்ளார் தம் இளம் மருமானான சுவாமி வேதாந்த தேசிகனை கூட அழைத்து வந்தார். அஞ்சே வயது நிரம்பிய அந்த பால வேதாந்த தேசிகனை அன்று ஸ்ரீ நடாது அம்மாள் கண் பிற கட்டாட்சித்து, இந்த பாலகன்தான் நாளை நம் சம்பிரதாயத்தின் மிகப்பெரிய ரட்சகனாக வருவான் என்று நிர்ணயித்து அவருக்கு மங்களாசாசனங்கள் செய்து வருகிறார். இதே நிகழ்ச்சியை குமார வரதாச்சாரும் சுவாமி தேசிகன் மங்களத்தில் யோபால்யே வரதார்யஸ்ய பிராச்சார்யஸ்ய பராம் தயாம் அவாப்ய விருத்திம் கமிதஸ்தஸ்மை யோக்யாய மங்களம் என்று வர்ணித்துள்ளார். இப்படி இந்த மண்ணுலகத்தில் கிட்டத்தட்ட 110 திருநக்ஷத்திரங்கள் எழுந்தருளிய பின் திருநாட்டுக்கு புறப்பட்டார் ஸ்ரீ நடாதூர் அம்மாள். அவர் திருநாட்டுக்கு ஏழும் பொழுதில் அவர்கள் சிஷ்யர்கள்லாம் மிகவும் வருத்தப்பட்டு, தேவள் திருநாட்டுக்கு ஏழிய பின் நாங்கள் எல்லாம் அகதிகளாகிவிடுவோமே, நாங்கள்லாம் என் செய்வோம் என்று வினவினர். அப்போது அவர்களை தேத்தியபடி, நீங்கள் எல்லாம் பகவத் ராமானுஜர் புற்பாதங்களை பற்றி கொள்ளுங்கள், அவரே உங்களை காத்தளிப்பார் என்று அறிவுறுத்தினார். அந்த நிகழ்ச்சியை வர்ணிப்பது அடுத்த ஸ்லோகம். பிரயாண காலே எஷ்ஷிஷ்யான் அகதீன் அனுஷார்கதிம் ராமானுஜ பதே தஸ்மை வரதார்யாய மங்களம். இதற்கு மேல் கடைசி இரண்டு ஸ்லோகங்களால் இந்த பிரபந்தத்தை தலை கட்டுகிறார். மங்களாசன பரையர் மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைஷ்ச பூர்வைராச்சாரியைஹி சத்கிருதாயாஸ்து மங்களம் கடிகாசதகார்கேண வரதார்யஸ்ய மங்களம் யஃக்ருதம் பிரபடேத் பக்த்யா பவேன்மங்களபாஜனம். இந்த மங்களஸ்தோத்திரத்தை அனுதினமும் அனுஷ்டிப்போருக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகும் என்று பலஸ்ருதியும் கூறுகிறார். இப்படி இந்த சித்திரையில் சித்திரை நன்னாளில் ஸ்ரீ நடாதூர் அம்மாள் நட்சத்திரம் என்று அவர் தனியனை அனுசந்தித்து நாம் எல்லாம் சத்தை பெறுவோம். வந்தேகம் வரதார்யந்தம் வத்சாபிதனபூஷணம் பாஷ்யாமிருதப்பதானாத்யஹ சஞ்சீவயதி மாமபி. தன்யோஸ்மி.